போன வீரனும் சம்பந்தா வீரனும் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரே சாக்கையில ஒரே பிரகரணத்துல, அதாவது ஒரே பிரகரணம் வந்து நினைச்சோம், யாகத்து சரி இருக்க பிரம்ம வித்யா, அது ஒரே பிரகரணம், அந்த வித்யினுடைய பாகம் அதுல படிக்கப்பட்டது. அதெல்லாம் அந்தந்த வித்யிலேயே அதெல்லாம் அடங்குவோம். ஆஹா அப்படின்னாக்கா ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கே அது சேரும். அந்த மாதிரி அகம் அப்படின்றது அக்ஷிமண்டலம், கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய, கண்ணுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கான உபாசனம், அவனுக்கே அது சேரும் அகம்ன்றது. அதனால அங்க வித்யா பேதம். அதனால அங்க இருக்கிறத இங்க எடுத்துக்கலாம், இங்க இருக்கிறத அங்க எடுத்துக்கலாம்னு அந்த ரெண்டு வித்தியையும் சொல்ல முடியாது அப்படின்றத நிறைவுச்சு முடிக்க இப்போ வேற ஒண்ணு ஆரம்பிக்கிறான் விசாரம். எல்லாமே புது புது விசாரங்கள், அழகழகான விஷயங்களா இருக்கும். இதுல என்ன விசாரம் அப்படின்னா, மீமாம்சகர் ஒரு விஷயம் சொல்றார், ஆரப்பிய அதீதம் அனாரப்பிய அதீதம், ஆரப்பியாதீதம் அனாரப்பியாதீதம் அப்படின்ட்டு ரெண்டு விதமா சொல்றாரு. அதான் என்னது அப்படின்னாக்க, இது நமக்கு எல்லாம் தெரியும், தஹர வித்தியை, சாண்டில்ய வித்தியை, வைஸ்வானர வித்தியை, இதெல்லாம் எப்படி இருக்கும்னாக்க அந்தந்த வித்தியை ஆரம்பிச்சு முடியும். இப்போ சாந்தோக்கியத்துல அஞ்சாவது பிரபாதகம் அத்தியாயம், அதை எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்கோ, பாதி பஞ்சாக்கிய வித்தியாசம், பாதி வைஸ்வானர வித்தியாசம், எட்டாவது மூல வித்தியாசம், ஏழாவது தார வித்தியாசம், இந்த மாதிரி ஆறாவது சத்வித்தியம், மூணாவது அத்தியாயத்துல சாண்டில்ய வித்தியம், இந்த மாதிரி அங்கங்க வித்தியைகள்லாம் அழகா பிரிக்கப்பட்டு, இந்த வித்தியன்னா இந்த வித்தியை, அது முழுக்க முழுக்க அந்த வித்யா விஷயம் தான், அதனுடைய பிரகரணம் இதுதான் ஆரத்திய அதிகம். ஆரத்திய அதிகம் நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னாக்க, ஒரு விஷயம் சொல்றோம்னா அது அந்த விஷயத்தை விட்டு விட போகக்கூடாது, அதிலே போயிட்டு இருக்கும். அதாவது அந்த பிரகடனம் மாத்திரம் தான், யாகங்களும் அப்படித்தான், தர்ஜபூர்ணமாக யாகம் அப்படின்னு அது பிரகடனம், தர்ஜபூர்ணமாக யாக விஷயம் வந்துதான் வரும், அதுல வேண்டிய என்னென்ன அங்கங்கள் எல்லாம் ஸ்பஷ்டமா அதுல இருக்கும். இது ஆரத்திய அதிகம், ஒரு தர்ஜபூர்ணமாக யாகத்தை பத்தி ஆரம்பிச்சு முழுக்க முழுக்க சொல்லப்பட்டதுனாக்க அதுக்கு தர்சபூர்ணமாக ஆகப்படணும், ஆரத்திய அதீதம். அதே மாதிரி ஒவ்வொரு யாகம் வரும், ஒவ்வொரு பிரம்ம வித்தியேகம், எத்தனையோ பிரம்ம வித்தியேகம், அத்தனை பிரம்ம வித்தியேகம் இந்த மாதிரி நிறைய பிடிக்கப்பட்டு. ஆனா சில சமயத்துல என்ன ஒண்ணாக்க அனாரோக்கிய அதீதம், அனாரோக்கிய அதீதம்னா என்ன, ஒரு வித்தியை சொல்லாது, ஒரு யாகத்தை சொல்லாது, ஒரு ஹோமத்தை சொல்லாது, பொதுவா ஒரு வாக்கிய நடுவில் வந்து போடும், ஒரு வாக்கியமோ ரெண்டு வாக்கியமோ நடுவில் வந்து போயிடும். பூர்ணமீமாசையில யாகங்கள்லாம் நிறைய படிக்கப்பட்டிருக்கு, ஹோமங்கள்லாம் நிறைய சொல்லிருக்காங்க, நடுவில் ஒரு வாக்கியம் இருக்கு, லட்சிய பர்ணமை ஜுஹூர் பவதி அப்படின்னு ஒரு வாக்கியம், எவன் ஒருவனுக்கு பலாச மரம், மலாச மரத்தினா ஹோமம் பண்றதுக்கு இலை வச்சுக்கிறார், இலை வச்சிருந்து பண்றா ஹோமங்கள், ஆனா வசதா இலை இல்லை, இலை வச்சும் பண்ண கூடாது. பலாச மரத்தாலான ஒரு பாத்திரம் நீண்ட கரண்டி மாதிரி இருக்கும், அதான் ஹோமம் பண்ணணும், சம்பரோஷங்கள்லாம் பண்ணா பண்ணுவார், நீங்களா கோயில் எல்லாம் பார்த்துட்டு சம்பரோஷங்கள்லாம் பண்ணாக்கா அதை பண்ணுவார். அந்த அந்த ஜுஹு பாத்திரம்னு பேரு, ஹோமம் பண்றதுக்கு சாதனம் அது, அதுலதான் நெய்ய குத்தின ஹோமம் பண்ணுவார். அதனால இது வந்து இந்த யஸ்ய பர்ணம் ஈஜுஹூர் பவதி அப்படின்னு வாக்கியம், எவனுக்கு பர்ணமயம் பலாசமயம் மரத்தினால ஆனது ஜுஹு பாத்திரம் ஹோம சாதனமா இருக்குதோ அவன் சொர்க்கத்தை அடைவான். பாப சப்தத்தை கேட்க மாட்டான். பாப சப்தம்னு என்ன அர்த்தம்? வெய்யறது. யாருமே உன வெய்ய மாட்டா. உனக்கு பாப்பமே வர பாப சப்தமே வராது. யாரையும் வெய்ய மாட்டா. இவன் நல்ல வார்த்தையே கேட்பான். அப்படிலாம் இருக்கு. அதனால பணம்லாம் வேண்டாம். பொதுவா இது வாக்கியம். எவனர் உனக்கு படாசம் ரத்தாலான ஹோம சாதனமான ஜுஹு அப்படின்னு அந்த பாத்திரத்துக்கு பேர். ஜுஹுன்னா ஹோம சாதனம் பாத்திரம் இதோ அப்படின்னு அர்த்தம். இது வந்து எந்த ஒரு யாகத்திலேயோ ஹோமத்திலேயோ நடுவுடைய படிக்கப்படல. திடீர்னு ஒரு வாக்கியம் வந்துட்டு போச்சு. இந்த ஒரு வாக்கியம் இது எந்த பிரகடனம் இல்லையோ இல்லையோ, ஒரு யாகத்தை ஆரம்பிச்சோ ஒரு ஹோமத்தை ஆரம்பிச்சோ இந்த வாக்கியம் சொல்லப்படல வேதத்துல. பொதுவா ஒரு வாக்கியமா வந்துட்டு இப்ப அதை என்ன பண்றது? உங்களுக்கு எல்லாம் உபநிஷத்துலாம் தெரிஞ்சிருக்கும். தைத்திரிய உபநிஷத்துலாம் இருக்கு. அதே அதுல பாருங்க, முதல்வது சிக்ஷாவள்ளி, ரெண்டாவது ஆனந்தவள்ளி, மூணாவது பிருகுவள்ளி. பிருகுவள்ளி ஆனந்தவள்ளி எல்லாம் வித்யைகள். ஆனந்தமய வித்யா, பார்கவ வித்யா, பார்கவி வாருணி வித்யா அப்படின்னா ரெண்டுத்துக்கும் பேரு. ஆனா இந்த சிக்ஷாவளியில் இருக்கு பாருங்க, அதுல இருக்கும் தர்மான பிரமதிரவியம், சத்யான பிரமதிரவியம், தேவ பிதகாரியார்த்த பிரமதிரவியம், சுவாத்தியாய பிரவச்சனாத்தியாம் பிரமதிரவியம், மாது தேவோ பவா, பிதரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவ், எத்தனை இருக்கு? இவையெல்லாம் அனாரத்யாதி. இது எல்லாருக்கும் பொது. ஒரு வித்தியில படிக்கப்பட்டிருந்தா அந்த வித்தியில அந்த வித்தியை எவன் அனுஷ்டிக்கிறானோ அவனுக்கு மட்டும் அது இருக்குதுன்னு அர்த்தம். அவனுக்கு இதான் ஆரப்பியாதீதம். ஒரு வித்தியை, அந்த வித்தியை ஆரம்பிச்சு அதுல இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது ஆரப்பியாதீதம். ஆரம்பிக்கப்பட்டு படிக்கப்பட்டவை. ஒரு வித்தியை ஆரம்பிச்சு அது இந்த விஷயங்கள்லாம் சொல்லித்தந்த அது ஒரு பிரகரணத்துல இருக்கு. ஆரப்பியாதீதம் பேர். ஆனால் பிரகரணமே இல்லை, எந்த வித்தியும் இல்லை. சத்தியம் வரா, தர்மம் சரா அப்படின்லாம் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த சத்தியம் பேசுறதுன்றது உண்மையே பேசு, தர்மத்தையே பண்ணு, அந்த மாதிரி எப்படி எப்படி தானம் பண்ணமோ அப்படி நான் பண்ணு நிறைய சொல்றது. சத்தையா தேயம் இதெல்லாம் எல்லாருக்கும் பொதுதானே, எல்லாருக்கும் பொது. வித்யா நிஷ்டனுக்கு இல்ல, யாரு வித்யா நிஷ்டிக்கிறோம் உனக்கு இல்ல, எல்லாருக்கும் அது பொது. அதே மாதிரி இது ஆரோக்கியா அதீதமா இருந்ததுன்னு சரி, அனாரோக்கியா அதீதமா இருந்ததுன்னு என்ன பண்றது? எஸ்ய பர்ணமை அப்படின்னு இருக்கு. அது அனாரோக்கியா அதீதம். எந்த யாகத்தையும் இது படிக்கப்படல. அப்படியானாக்கா அந்த ஹோம சாதனமான ஜுஹு பாத்திரம், பலாச விரக்ஷத்தினால மரத்தினாலான அந்த ஹோம சாதனம், அந்த பாத்திரம் எந்த யாகத்துல அமையப்படும் அப்படின்னு கேட்டுண்டு பிரகிருதி யாகம்னு பேர். நேற்று கூட சொன்னோம் அஜிதேசத்தை பத்தி சொல்லுச்சு. பிரகிருதி யாகம்னு என்ன அர்த்தம்? எந்த யாகத்துல எல்லா அங்கங்களும் படிக்கப்பட்டிருக்கோ அங்க இந்த அந்த அந்த யாகத்துக்கு பிரகிருதி யாகம்னு பேர். அந்த யாகத்துல போய் இதை அன்வயிச்சிடும், இதை அன்வயிச்சிடும். பிரகிருதி யாகத்துல வேண்டாம். ஏன் அப்படின்னா அந்த பிரகிருதி யாகத்திலிருந்தே பிரகிருதி யாகத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கா. அதை நம்ம குழப்பிக்க வேண்டாம். பொதுவா அனாரத்யாதீதமான ஒரு வாக்கியம். அதுல இருக்கிற சில தர்மங்கள் அல்லது பதார்த்தங்கள் அது எங்க அன்வைக்கும் அப்படின்னு கேள்வி வரச்சு ஒரு பட்சம் சொல்றான். எல்லா கர்மங்களையும் இருக்கட்டுமே, எல்லா உபாசனங்களையும் இருக்கட்டுமே, அதுக்கு சித்தாந்தம் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு சாமர்த்தியம், ஒரு சாமர்த்தியத்தை வச்சுதான் சொல்ல. அது எதுல அன்வயிக்குமோ அதுலதான் அன்வயிக்க முடியும். நம்ம வந்து நாம எல்லாரும் இருக்கோம். இது எனக்கு ஏதோ ஒரு அக்ஷராத்தியாசம் மாதிரி வேதாந்தத்தில் ஆயிருக்கு சுவாமித்தோடு சம்பந்தத்தினால, அதனால ஏதோ ஒரு நாலு அக்ஷரம் அடையினாலும் சொல்ல முடியும். அதுக்கோசரம் நான் பண்டிதன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் பத்தி சொல்லணும்னு எனக்கு என்ன தெரியும்? டெக்னிக்கல் அடையே எனக்கு தெரியாதே. நீங்க எல்லாம் ஒரு க்ஷணத்துல எல்லாரும் பண்ணிருக்கீங்க, உங்க தொழிலே இருக்கு, உங்க பிரவர்த்தியே அழகா இருக்கு. அனாயாசமா டிக்கெட் புக் பண்றீங்களோ, என்னென்ன ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அப்படி இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சுலபம் ஆகலாம். அடையனுக்கு அது வராது. டிக்கெட் புக் பண்ணவங்களே என் பொண்ணு பண்றது, வேற யாரோ நெட்வொர்க் இருக்கா, அவ யாரோ பண்றா, இந்த மாதிரி ட்ரெயின் எல்லாம் புக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தருக்கு ஞானம் இருக்குன்றதுனாலயே எல்லா ஞானமும் வந்துடாரு. எதுல சாமர்த்தியம் இருக்கோ அதுலதான் அவளுக்கு ஞானம் வரும். இவ பாருங்க, அதே மாதிரி சாமர்த்தியம் இருந்தாதான் எல்லாம் பிரவர்த்தி. பொதுவா படிக்கப்பட்டிருந்ததுனால எல்லா இடத்துலயும் போயிடாது. அதனால ஒரு நியத்தியை வச்சுட்டுதான் ஆரோக்கிய அதீதமான அந்தந்த வித்தியை அனாரோக்கிய அதீதமானதுன்னு சொல்லணும். ஒரு சாமர்த்தியத்தை வச்சுட்டுதான் ஏதோ ஒரு விசேஷம், அதை வச்சுட்டு எங்க அதை அன்வைக்குமோ அங்கதான் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு சித்தாந்தம் பண்ணிட்டாங்க. இதுவரையும் புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பிரகரணத்தை ஆரம்பிச்சு அங்கங்கள்லாம் சொல்லித்தனக்க அது அந்தந்த வித்தியையோ அந்தந்த யாகமோ அது அன்வைச்சுறது சரி. ஆனால் ஒரு வித்தியையோ அல்லது ஒரு கர்மாவோ யாகாடிகள் அதெல்லாம் ஆரம்பிக்காம அப்படியே பொதுவா பொதுவா ஒரு வாக்கியம் புத்தாம் பொதுவா வந்ததுனாக்க அந்த வாக்கியம் எங்க அன்வைக்கும், அதுல இருக்கிற தர்மங்கள் அதுல உபதேசிக்கப்பட்ட விஷயங்கள் எங்க வரும்னு வச்சாரு. எல்லா இடத்துலயும் வருமா அல்லது எங்க அது வரணுமோ அங்க ஒன்றுதான் அன்வைக்குமா அப்படின்னு சந்தேகம். அதுக்கு சமாதானம் இப்போ விஷயத்துக்கு வாங்குவோம். உபனிஷத்து, இந்த உபனிஷத்துல தைத்திரிய உபனிஷத்து அது மாதிரி ராணாயினிய சாக கிளபாக் ராணாயினியன்றது சாமவேதத்தினுடைய ஒரு பிரிவு. அதுல இவன் வந்து பொதுவா 1000 சாகை சாம சாகை, ஆனா இப்ப 3 சாகையோ 4 சாகையோ தான் இருக்கு. அரியனுக்கு தெரிஞ்சு கௌசலீய சாகை நம்ம ஆசிரமத்தான் எல்லாரும் பாராயணத்துக்கு போவோம், வைஷ்ணவாள்லாம் இருக்கா. அது மாதிரி தெய்வினிய சாகை ராணாயினிய சாகை 3 சாகை தான் இருக்கு. அந்த ராணாயினிய சாக்கை சாகையில கில பாகம் மூக்க கிடைக்காது, அதுல 4 வாக்கியம் இருக்கு. பிரம்மத்யேஷ்டா வீர்யா சம்பிரதானி பிரம்மாக்ரே ஜேஷ்டம் தேவமாசுதானே பிரம்ம பூதானாம் பிரதமோத யஜ்ஞே தேனார்ஹதி பிரம்மணா ஸ்பர்திதும் கஹ அப்படின்னு 4 வாக்கியம். இதே தைத்திரிய உபநிடத்திலே இருக்கு, கொஞ்சம் மாறுபாடு. ராணாயினிய சாகையில சில பாகத்திலே இருக்கு. இப்ப இதெல்லாம் இதுல எந்த வித்தியையும் ஆரம்பிக்கல. இதுல 4 விஷயங்கள் சொல்லப்பட்டு என்னென்ன? பிரம்ம ஜேஷ்டா வீர்யா சம்பிரதானம், இந்த பிரம்மத்திடத்தில் ஜேஷ்டா வீர்யா உகந்த சக்திகள், வீரியம்னா சக்தி, ஜேஷ்டம்னா ரொம்ப பெருசு உகந்தது, உகந்த சக்திகள் சம்பிரதானம் சம்பரணம் சேர்க்கப்பட்டுள்ளன. நிறைய சக்தி எம்பெருமானுக்கு கருவசக்தான் சம்பிரதானம். பிரம்மா அக்ரே ஜேஷ்டம் தேவம் ஆகுதான், அக்ரே சிருஷ்டி முடிஞ்ச உடனே சிருஷ்டி ஆரம்பிச்சிட்டு அந்த சமயத்துல பிரம்மா அக்ரே ஜேஷ்டம் தேவம் அக்ரே, இந்த ஆரம்பத்துல பிரம்மமானது ஜேஷ்டம் தேவம் வசந்த சொர்க்கலோகம் அது ஆத்தத்தான வியாபிச்சு இருக்கு. பிரம்ம பூதானாம் பிரதமோத யஜ்ஞே பிரம்ம, இந்த பரமாத்மாவானது பூதானாம், இதோ நம்ம பார்த்துட்டு இருக்கமே சேதனம் அச்சேதனம் இவைகள் இவைகளுக்கெல்லாம் முன்னாடி ஜக்ஞே பிறந்தது என்ன அர்த்தம், அனாதியா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கு, நமக்கு எவ்வளவு வேறுபாடு இருக்கலாம், அவன் ஒரே மாதிரியா எப்பொழுதும் இழந்து ஒரு இருக்கிறவன் எந்திரமான மட்டுமே. பிரம்மா தேசம் பிரம்ம பூதானாம் அது மொழி. அப்புறம் தேனார்கதி பிரம்மனா வர்ஜிதும் கஹ, தேன பிரம்மனா தேன அருகதி பிரம்மனா ஸ்பர்த்திதும் கஹ, தேன பிரம்மனா கஹ ஸ்பர்த்திதும் அருகதி, அந்த பிரம்மத்தோடு எவன் போட்டி கூட தகுதிய தகுந்தவன், யாருக்கு அருகதை இருக்குது? இவன் என்ன பிரம்மம் நிறைய சக்தியோடு சேர்ந்தது, பிரம்மம் சொர்க்கலோகத்தை வியாபித்து இருந்தது, பிரம்மன் தான் முதல்ல ஆதியா இருந்துச்சு. ஒரே மாதிரி அவனுக்கு அவன்கிட்ட யாராலையுமே போட்டி போட முடியாது. அவன் அப்படிப்பட்ட பராக்கிரமம், அப்படிப்பட்ட ஞான குணங்கள், அப்படிப்பட்ட சுவாதீனமான எல்லா சக்திகளையும் உடையவன் அனஞ்சாதியார். அப்படின்னா இந்த மாதிரி நாலு விதமான குணங்களை சொல்லி போச்சு. இது அனாரத்தியாதீதம். இந்த அனாரத்தியாதீதமான வாக்கியம் இருக்கே, இது எங்க அன்பைக்கும், இது எங்க அன்பைக்கும்? ஏன்னா இதெல்லாம் வித்தியா எதுவுமே இல்லை, எந்த வித்தியா ஆரம்பிச்சு இல்லை. பொதுவாக நாலு குணங்கள் வியாபிச்சிருக்கிறது, அனாதியா இருக்கிறது, நிறைய சக்திகளோடு சேர்ந்து இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் அதனால இந்த பிரம்மமானது இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மத்தினுடைய இந்த குணங்கள் எல்லாம் எந்த வித்தியில அனுபவிக்கும், ஏதாவது நியமம் உண்டா அல்லது எல்லா வித்தியிலும் அனுபவிச்சு அப்படின்னு கேள்வி வருது. அப்ப போர்பட்சத்துவம் இதுவோ அனாரத்தியாதி இந்த புறமீமாம்சம் மாதிரி பிரகிருதி விகிருதி அப்படின்லாம் கிடையாது. அதனால இது தகராறே கிடையாது. எல்லா வித்தியைகளையும் இது அன்வைக்கட்டும், எல்லா வித்தியைகளையும் அன்வைக்கட்டுமே அப்படின்றாம் பொறுப்புஷம். ஏன்னா இங்க அந்த மாதிரி இல்லையே, எதுவுமே இல்லை. ஏன்னா வெறும் அனாரக்கியாதீனம் தானே, வெறும் கல்யாண குணங்கள் தானே அங்க பிடிக்கப்பட்டிருக்கு. கல்யாண குணங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த கல்யாண குணங்கள் எல்லா பிரம்மத்தையும் இருக்கலாமே, அதனால தோழம் இல்லையோ இல்லையோ. அதனால எல்லா இடத்துலயுமே எல்லா வித்தியகள்லயும் இது இருந்துட்டு போடுமே, பண்ண சேர்க்கமே அப்படின்னு பொறுபட்சி சொல்றான். ஏன்னா பூர்வபக்ஷி வந்து அவனுடைய இதுவே சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா அது பிரகிருதியோ விகிருதியோ இல்லை, இங்க மீமாம்சகர் சொல்ற மாதிரி இல்லை, மீமாம்சகர் சொல்ற மாதிரி கிடையாது. எந்த வித்தியை நடவுலையும் சொல்லப்படல, வித்தியைகள்ல பிரகிருதி வித்யா விகிருதி வித்யான்னு கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி வித்தியா தான். அந்தந்த வித்தியைக்கு அந்தந்த கல்யாண குணங்கள் படிக்கப்பட்டிருக்கு, அந்தந்த வித்தியைக்கு படிக்கப்பட்டிருக்கு. அதனால இது பிரகிருதி வித்யா வீட்டு வித்யா கிடையாது. அதனால எல்லா வித்தியிலும் வரட்டுமே, அதனால என்ன இருக்கு? அதனால இங்க வந்து இதுவே இல்லை. ஆகவே இந்த இடத்துல பூர்வபக்ஷி எல்லா வித்தியகள்லயும் இந்த குணங்களை உபகமானம் பண்ணிட்டு வித்தியை அனுஷ்டிக்கட்டும் அப்படின்னு பொறுப்பட்டு சொல்றாங்க. ஆனால் சித்தாந்தியோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஒரு நியத்தி வேணும். ஏன் நியத்தி வேணும்னா, இங்க பிரம்ம இருக்கே அந்த பிரம்மத்துக்கு சில குணங்கள் சொல்லிருக்கு. அந்த குணங்கள்ல கூட எந்த குணம் எதுல சேரும் அப்படின்னு பார்க்கணும். இதுல நாலு குணம் இருக்கோ, அதுல நிறைய சக்திகளுடைய சேர்க்கை, அந்த குணம் எல்லா வித்தியிலும் வரலாம். அது மாதிரி பிரம்மன் தான் முதல்ல உற்பத்தி ஆச்சு, அதுவும் வந்துடலாம். அது மாதிரி பிரம்மத்தோடு யாரும் போட்டி போட முடியாது, அதுவும் வரலாம். ஆனா சொர்க்கலோகத்தை வியாபிச்சு இருக்கிறது, திரோகத்தை வியாபிச்சு இருக்கிறது அப்படின்றது பாருங்க. அந்த சொர்க்கலோகத்தை வியாபிச்சு இருக்கிறதுன்றது அது என்ன அர்த்தம்? சொர்க்கம் பெயர்பட்டது பெரிய லோகம், நம்ம பூமியை காட்டிலும் அது பெரிய லோகம். அந்த லோகத்திலேயே வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமாள் சூழ தேகத்தை உடையது, பெரிய ரூபம் இருக்கு பெருமாளுக்கு, அப்பதான் வியாபிக்க முடியும். இப்போ பெரிய அதாவது பெரிய ரூபத்தை உடைய உபாசனது எதுவோ அதுல போகும். ஏன்னா திவ்யாப்தின்றது எங்க இருக்கு? வியாபிச்சு இருக்கிறது தானே. ஆனால் பாருங்க, இப்ப சாண்டில் இருந்து பார்த்தோம், அக்ஷம் அக்ஷமண்டலம் கண்ணுக்குள்ள இருக்கிறது, அந்த மாதிரி அந்த இது இருக்கு பாருங்க, நாத்திகேதாக்னி இந்த மாதிரி வித்தியைகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லுவோம். அதெல்லாம் தகன வித்தியா. இதெல்லாம் பார்த்தா சூக்ஷமா ஹயத்துக்குள்ள இருக்கக்கூடிய எந்திரமான வித்தியாசம் சொல்றது. ஹயத்துக்குள்ள இருக்கக்கூடிய எந்திரமான் உபாசியமா இருக்கான். அது அல்பஸ்தானம். அல்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரம்மத்தை உபாசிக்கும்படியாக அங்க சொல்றது. எங்க ஹயத்துக்குள்ள இருக்கிறவன், கண்ணுக்குள்ள இருக்கிறவன் அந்த பிரம்மத்தை உபாசிக்கின்ற அல்பஸ்தானம். அதை வைஸ்வானரத்தில் பார்த்தோம். அங்க என்ன திரைலோக்கிய சரீரி பிரம்மம், பரமாத்மா மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன். அங்க பார்த்தோம் தலை ஜவுர் மூர்த்தா, அதாவது தலைதான் இதுவே சொல்றோம். கால் என்ன பிருத்திவி, இப்படி அத்தனை லோகத்தையும் இவனுக்கு உடம்பா இருந்து அப்படின்னு வயசான இருக்கிறது. ஆனால் இந்த அந்தரிக்ஷ வித்யா, சாண்டில்ய வித்யா, நாசிகேதாக்ய வித்யா, அதே மாதிரி தார வித்யா, இதெல்லாம் அல்பமான ஸ்தானங்கள். அதே வைஸ்வான வித்யெல்லாம் மகத் ஸ்தானம், பெரிய ஸ்தானம். பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கும் சின்ன ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவோ வித்தியாசம் இருக்கே. அதனால இந்த மகஸ்தானத்தில் இருக்கக்கூடியது இந்த திரோக வியாபி சொர்க்கோலோகத்தை வியாபிச்சிருக்காங்க. இந்த வாக்கியத்தில் இருக்கு பிரம்மாக்ரே ஜேஷ்டம் தேவம் ஆத்தத்தான அப்படின்ற வாக்கியமானது. அந்த வாக்கியமானது சொர்க்கலோகத்தை வியாபிச்சிருக்கிறது. அது மகஸ்தானம், பெரிய ஸ்தானத்தை வியாபிச்சிருக்கக்கூடிய எந்திரமான உபாசியமாக சொல்லக்கூடிய இடம் அது. அந்த வித்திய வேற, அதனால இத நினைக்கலாம். ஏன்னா சூக்ஷமாக எங்க பிரம்ம உபாசியமா இருக்கோ அந்த இடத்த சொர்க்கலோகத்தில் வியாபிச்சு இருக்கிறதுன்றது வராது. அல்பஸ்தானம் அதுவோ மகஸ்தானம். சொர்க்கலோகத்தில் வியாபிச்சு இருக்கிறதுன்றது மகஸ்தானம், பெரிய இடத்தை வியாபிச்சு. ஆனால் உபயாயதமா இருக்கக்கூடிய உதயத்துக்கு ஆதாரமாக இருக்கும், கண்ணுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி வித்தியைகள் எல்லாம் பார்த்தோம்னாக்கா எந்திரமான் சூக்ஷமா இருக்கிறவன், அல்பஸ்தானம். அதனால இந்த வாக்கியங்கள்ல யுலோகம் இருக்கு, யுலோகத்தை வியாபிச்சிருக்கிறது. நீதி மூணு சக்தி எல்லாம் நிறைய சக்திகள் இவங்க கிட்ட இருக்கு பகவான் கிட்ட. அந்த மாதிரி இவன் தான் ஆதி புருஷன். அதே மாதிரி இவங்கிட்ட யாருமே போட்டி போட முடியாது. இதெல்லாம் எல்லா உபாசிய மகாரத்துக்கும் வரும். ஆனால் இந்த சொர்க்கலோக வியாப்தி அப்படின்றது மாத்திரம் பெரிய இடத்துல இருக்குதான் வரும். அதனால அந்த கணக்குல தான் இதை பார்க்கணும். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா சாமர்த்தியத்தை கொண்டு பார்க்கணும். இந்த இதனுடைய சாமர்த்தியம், சாமர்த்தியம் தான் என்ன இருக்கணும் அப்படின்னா எந்த வித்தியில அன்வயிக்கிறதுக்கு இந்த குணத்துக்கு சாமர்த்தியம் உண்டோ அதுலதான் அன்வயம். அதுக்கு அழகாமையும் ஒரு உதாரணம் சொன்னான். அந்த காலத்துல அமணியாசுவாமியன்னு சொல்லி சதச விஷயம் சொல்லிருக்கு. அமணியாச காலம் சொல்ல அதிகம் ஒரு வாக்கியம் இருக்கு, அஸ்தேன அவத்யதி சுருவேன அவத்யதி ஒரு கரண்டி மாதிரி ஒண்ணு, அதால அவதானம் பண்றான், அபிஷேகம் எடுத்திருக்கிறான். அதே மாதிரி சொதுதி மரத்தாலான கத்தி, அதால எடுத்திருக்கிறான். எதை எடுத்து வைக்கணும்? அங்க மூணு அபிஷேகம் இருக்கு. ஒன்னு புரோடாசம், இன்னொன்னு நெய், மூணாவது மாம்சம், அதாவது அந்த பசு ஆட வெட்டி பண்றாளே அது இருக்கு. இந்த மூணு சாதனம் இருக்கு, எடுத்து வைக்கிறதுக்கு மூணு சாதனம் இருக்கு. கை இருக்கு, திரும்ப ஒரு பாத்திரம் இருக்கு, கரண்டி மாதிரி, அந்த மாதிரி சொதுத்தின்னு மரத்தால் அதை கத்தி மூணு இருக்கு. இந்த மூணுத்தை கொண்டு புரோடாசம் நெய் மாம்சம் இந்த மூணுத்தையும் அவதானம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அங்க அப்படி இருக்குச்ச. ஆனா அங்க சொல்லல வாக்கியம், இந்த சாதனத்தை கொண்டு அதை பண்ணணும், அந்த சாதனத்தை கொண்டு அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னா சொல்லவே இல்லை. ஸ்பஷ்டமா பொதுவா சொல்லிட்டு போச்சு. அப்ப அங்க போற பட்சி கேட்கணும், அங்க ஸ்பஷ்டமா சொல்லோட இல்லையோ? எதையாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, எதையாவது ஒரு சாதனத்தை எடுத்துட்டு எத்தையாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. கத்தியால கூட நெய் எடுத்துக்கோ, கரண்டியால் கூட புரோடாசம் எடுத்துக்கோ, அது மாதிரி கையால மாம்சம் தெரிச்சுக்கோ. அப்படி அப்படின்னு பூர்வபட்சி சொல்றான். அங்க சித்தாந்தி கிடையாது, அர்த்தார்த்தமா கல்பனா ஏகதேசா அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றன்னா அர்த்தாத் சாமர்த்திய அர்த்தாக்கள் சாமர்த்தியத்தினால கத்தி எடுத்துட்டு நெய் எடுக்க முடியுமா? முடியாதே. கரண்டியால தான் நெய் எடுக்கும். புரோடாசம்னாக்க மாவு, அது உருட்டி ஜலம் குத்தி நெய் குத்தி உங்களுக்கு மாதிரி உருட்டிச்சு அதை எடுத்து வைக்கணும். அது கையால் எடுத்து வைக்க முடியும். கரண்டியால் போனா விட்டு பிட்டு போயிடும், உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி மாம்சம் அதை கத்தி அறுத்து ஒரு சொல்லு சொல்லி எடுத்து வைக்கணும். சாமர்த்தியம் இல்லாம எதையும் பண்ண முடியாது. அதனால எது எதுக்கு சமர்த்தமா இருக்கோ அதை கொண்டு பண்ணணும். அங்கீகரிச்சு அதனால எல்லாமே யதேஷ்டமா பண்ணிடக்கூடாது. நமக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் பண்ணக்கூடாது. எதுக்கு எது உச்சிதமோ அதுதான் பண்ணணும். இதுதான் எல்லா சாஸ்திரங்களிலும் சரி இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு எது இதுவோ சாமர்த்தியம் இருக்கோ அதான் வச்சுதான் பண்ணணும். என்னன்னா முடியவே முடியாது. இங்கே அப்படித்தான். இவ பாருங்க சொர்க்கலோகத்தில் யாபத்தி இருக்கிறது என்னது பெரிய இடம், அந்த பெரிய இடத்துல யாபத்தி இருக்கிறது வரது. அது போய் அல்பஸ்தானத்தை உள்ள போக முடியுமா? போக முடியாதே. அதனால இந்த இடத்துல சாமர்த்தியத்தை வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு இன்னொரு ஒரு கேள்விதான், அதப்படி நீ சொல்ல இவா நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு அதிகம் நம்ம வந்து பார்த்தோம் ஆனந்தா தெரிகிறோம். அந்த ஆனந்தா தெரிகிறோம் என்ன இருக்கு? சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம். இப்ப அனந்தத்துவம்னா என்ன அர்த்தம்? தேசதா காலதா வஸ்துதா பரிச்சேதராக அப்படின்னு சொன்னோம். தேசதா காலதா வஸ்துதா பரிச்சேதராக சொன்னோம். எல்லாருமே வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம். எல்லாத்தையும் அதை உபாசிக்கணும்னு சொன்னீங்க. எல்லா உபாசனங்கள்லயும் இந்த ஆனந்தத்துவத்தை சொல்லிதான் ஆனந்த சொல்லிருக்கேன். நீ தான் சுத்தம் சொல்லிருக்க. அப்படி இருக்கச்ச இப்ப நீ என்ன சொல்ற? இங்க இந்த சம்பரத்திருக்கிறனும் இத என்ன சொல்ற? அல்பஸ்தானத்துல மகஸ்தானம் வராது. சொர்க்கலோகத்தில் வியாபிச்சிருக்கிறதுன்றது இந்த அல்பமான ஹிருதயஸ்தானம் அந்த இடத்துல வராதுன்னு சொல்றீங்க. அது எப்படி சரி? என்ன கிடையாது. இப்ப நீ ஏற மாதிரி சரி என்று நியாயமா? இப்ப அனந்தத்துவம் அங்க வந்துருக்கோல்லையோ இங்க வந்து போட்டோம். இங்க இது வரக்கூடாதுன்னாக்கா அனந்தத்துவம் சொல்லக்கூடாது. அனந்தத்துவம் வரும் நீ சொல்லிட்ட. அனந்தத்துவம் வரும்னு சொல்லிட்டாக்கா திருவியாப்தியும் வந்துட்டு போட்டுமே, திருக்கூடாது வியாபத்தி இருக்கணும் வந்துட்டு போட்டுமே. அது ஏன் வரக்கூடாது? இது வரக்கூடாதுன்னு சொன்னா அனந்தத்துவம் வரக்கூடாது. அனந்தத்துவம் வரலாம்னு சொன்னா இதுவும் வரலாம். என்ன சொல்றேன் எப்படி நீ கேட்கிற? உன்னால என்ன சொல்ல முடியும்? சித்தாந்தியை பார்த்து போற விஷயம் கேட்கிறான். இதுக்கு சுதப்பிரகாசி கேட்ட ஆச்சரியமான சமாதானம். அவர் என்ன தைக்கிற? அவரு இந்த வந்து சொர்க்கலோகத்தை வியாபிச்சு இருக்கிறதுன்னுட்டு மகஸ்தானம் சொன்ன ஹதயத்தை வியாபிச்சு இருக்கிறது, ஹதயத்துக்குள்ள புகுந்த ஆதாரமா இருக்கிறது அல்பஸ்தானம். பகவானுடைய ரூபம் அவ்வளவுதானா? இத்தனோட ரூபம் தான் எடுத்துக்கிறான். தூணாக இருப்பான், துரும்படம் இருப்பான்னு சொல்லுவோம். தூண்றது பெருசு, துரும்புன்றது சின்னது. ஆழ்வார் சொன்னார், என்னுடைய காணாதே என்னொரு கலந்தானை சொல்முடிவு காணேன் நான் சொல்லவர்கள் சொல்லுகிறேன். என் முடிவு நானும் அணுவா இருக்கக்கூடிய எவனையும் புரிஞ்சுக்கலாம் பகவான். அப்படிப்பட்டவன் நான் என்ன பண்ண சொல்ல முடியும் கேட்கிறேன். அவனை என்ன நான் சோத்திரம் பண்ண முடியும்? எனக்கு சொல்லி கொடுங்களேன், சொல்முடிவு காணேன் நான். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, சொல்லுவேன் சொல்லுகிறேன். அவன் என்ன எப்படிதான் சோத்திரம் பண்றதுன்னு ஏங்கிற பெருமாள். இந்த பெருமாள் போது நம்ம ஆழ்வார். அதனால இவன் என்னாச்சு, இந்த மாதிரியாக பெருமாளுடைய ஸ்தானம்ன்றது எவைய ஆயத்தனமோ அல்பஸ்தானமோ சொர்க்கலோகத்தை வியாபிச்சு இருக்கிறதோ இல்லை, இதெல்லாம் அவுபாதிகம். அவுபாதிகம் என்ன அர்த்தம்? நமக்கோசரம் வியாபிச்சிருக்கான், நமக்கோசரம் இந்த உடம்புலையும் வியாபிச்சிருக்கான், நம்ம உடம்புலையும் வியாபிச்சிருக்கான், நமக்குள்ளையும் வியாபிச்சிருக்கான், ஒவ்வொரு அச்சேதனத்துக்குமே அமைச்சிருக்கான். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்க, வேதாந்திகள் அடக்க சாண்டியில் இருக்கு சொல்லிட்டு போயிருக்கு. எல்லா இடத்துலையும் பகவான் அமைச்சிருக்கான். யாரை பார்த்தாலும் நீங்க எப்படி பாருங்க தெரியுமா, பகவானாகவே பாருங்க. நீங்க பகவானாகவே பார்த்தாக்க உங்களுக்கு யார் வேலையும் சும்மா வரக்கூடாது. எல்லாருமே பகவத் சம்பந்தம் தான். பகவானுடைய சம்பந்தம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அதனால நமக்கு யார் பேரையும் கோபமும் தாவமும் அப்படி நாம இருக்கணும். அதுக்கோசரம்தான் பெருமாள் எல்லாருமே அம்பதி அமையாம பண்ணிக்கணும். எல்லாம் அவன் பேரை சொல்லணுமா? அவன் பேர சொன்னாதான் எல்லாரும் நம்ம கோபத்தாபம் இல்லாத. அதனாலதான் பாகவதாரை பார்த்தாக்க சேவிக்கும், பாகவதாரை பார்த்தா சேவிச்சிருக்கோம். ஏன்னா பாகவதார் அந்த காலத்துல தேவனாரெல்லாம் எழுதிங்க மும்பையில இருந்துள்ள இருந்த பாம்பேல சொல்ற குணம் இந்த விசாரம். அப்ப ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்ட், அவன் வந்து பாம்பேக்கு வராப்பிருக்கு. அதுக்கு யாரோ வந்து கேட்டவனா, உங்கள்கிட்ட யானை இருக்கு, அந்த யானைய ஐஷன் வந்து ஏர்போர்ட்ல அந்த பிரசிடென்ட் வரைச்சு பிரசிடென்ட்டுக்கும் மாலை போட்டு யானை கணக்க மாலை போட்டுக்கணுனாக்கா அவங்க இடத்துக்கு நிறைய உபகாரம் பண்ணுவா வாங்கினா. அந்த கவர்மெண்ட்லாம் நிறைய பண்ணுவோம், அவங்க பண்ண மாட்டேங்குது. அதெல்லாம் முடியாது. கவிகாரெல்லாம் சொன்னாலாம், இல்லாடியே பண்ணினாக்கா நம்ம மடத்துக்கு பணம் வரும், அது வரும், இது வரும், என்னென்னவோ சொன்னாலாம் கவர்மெண்ட். சாய்கால் இருக்கும் கவர்மெண்ட் அவருக்கு அட போங்கடா, அவன் பண்ற இதெல்லாம் நான் இல்ல. நரசிம்மன் அதிகமா உட்கார்ந்துட்டு இருக்கேன், நரசிம்மன் பாத்துக்கிறான், நரசிம்மன் பாத்துக்கிறான். ஏன்னா ஐஷங்கர் தான் பேரான். இப்ப இருக்கிற ஐஷங்கர் சொன்ன ஆராதிக்கப்படுறதோ நரசிம்மன், ஆராதனம் பண்றதோ பிரஹ்லாதாழ்வான். பிரஹ்லாதாழ்வான சுத்தி இருந்தவெல்லாம் யாரு? அசுரர்கள். அப்படியே பிரஹ்லாதாழ்வான ஆனந்தமா இருந்தான். அந்த மாதிரிதான் நான் இருக்கணும். இங்க நான் ஆராதனம் பண்றது நாமம், ஆராத்தியம் சாட்சாத் எம்பெருமான் சிம்மன், நம்முடைய எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானவன் அவனுக்கு ஆராதனம் பண்றது நாம இல்லாம். அப்படி இருக்கச்ச நாம எதுக்கு பயப்படணும்? இல்லையே யானை தானே பண்ண போறது. ஏண்டா யானை யாரு? இது நித்ய சூரி இந்த யானை. சிம்மனுக்கு கேங்கரத்துக்கு வந்திருக்கு, ஊராங்கனா அது கேங்கரியம் பண்ணாது. சிம்மனுக்கு முன்னாடிதான் கேங்கரியம் பண்ணோம், பண்ண முடியாது போன்ட்டா. என்னென்னவோ உபதிரவப்படுத்தி பார்த்தா மாற்றவே மாட்டேன்ட்டு அது விஷயம் கடைசி கேட்டோம். நம்ம சிவவிஷ்ணுவெல்லாம் எப்படி பாக்குறா பாருங்கோ, எல்லாம் பகவத் சந்தந்தி. அதனாலதான் பாகவதால சேவி சேவின்னு சொல்றோம். அதனாலதான் பெருமாள் புறப்பாடு ஆச்சுன்னாக்கா சமஸ்த பரிவார சமயத்தாய ஸ்ரீமதே நாராயணா எனமா அப்படின்னு சேவிக்கணும். அதனால எல்லா இடத்துலயும் எம்பெருமானுடைய வியாப்தி இருக்கு. அதனால சொர்க்கலோகத்தையும் வியாபிச்சிருக்கான், அப்படி வியாபிச்சு பெரியவனா இருக்கான், ஹதயத்துக்குள்ளையும் வியாபிச்சிருக்கான். இதெல்லாம் எதுக்கு? நம்மளை அனுகிரகிக்கணும், உபாசிக்கிறவாள் அனுகிரகிக்கணும், பக்தால் அனுகிரகிக்கணும். அந்த ஒரு திருவுள்ளத்தினால எம்பெருமான் வியாபித்து இருக்கான். ஆனால் அந்த சொர்க்கலோகத்தை கொண்டு வியாபிக்கிறது தான் வியாபிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. எல்லா லோகத்தையும் வியாபித்திருக்கான் பெருமான், எல்லா லோகத்தையும் வியாபித்திருக்கான். ஆனால் உபாசனத்துக்கோசரம் அந்த திரோக வியாப்தி சொர்க்கலோகத்தில் வியாப்தி. அதனால இந்த இடத்துல அப்புறம் பற்றி கேட்டானே அனந்தத்துவம் எப்படி வரும்னா, அனந்தத்துவம் சுவாபாவிசம் தேசதா காலதா வசதா பரிச்சேதாகும். ஆனா சொர்க்கலோகத்தை வியாபித்திருக்கிறதுன்றது பரிச்சேதம், கேவலம் அளவோடு கூடது. சொர்க்கத்தில் உண்டுதான் வியாபித்திருக்கான் அப்படின்னு வெறும் அளவு உண்டி சொல்றது. அதனால அதை உண்டி சொல்றதுனால அதுவும் பரிச்சேதம் தான். அதெல்லாம் ஔபாதிகமான இது, சுவாபாவிகமானது கிடையாது. சுவாபாவிகமானது இல்லாததுனால இந்த இடத்துல விரோதமே வராது. இங்க எப்படி அல்பமான அதாவது ஔபாதிகமான அல்பத்துவத்துக்கும் ஔபாதிகமான மகத்துவத்துக்கும் விரோதம், ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறதுன்றது ஔபாதிகமான அல்பத்துவம், அதே சுவாபாவிக ஔபாதிகமான மகத்துவம் சொர்க்கலோகத்தை அமைச்சிருக்கின்றது. அது ரெண்டுக்குள்ள விரோதம், சுவாபாவிகத்துக்கும் ஔபாதிகத்துக்கும் விரோதமே இல்லை. அதனால இது உபாசனத்துக்கோசரம் அனுபவிச்சு வர்றதுனால இந்த இடத்துல அனந்தத்துவம் வந்தாலும் தோஷம் இல்லை. அதனால இந்த வைசவான வித்தியெல்லாம் இருக்கு பார்த்துக்கோ, அதெல்லாம் பெரிய இடத்து சொல்றது, பெயிலோக்கி சரியிரி எம்பெருமான் அப்படின்லாம் சொல்றது. அந்த மாதிரி இடத்துலதான் இப்ப சொன்னமே இந்த மந்திரங்களா இருக்கிற குணங்கள் எல்லாம் சேரும் அப்படின்னு சித்தாந்தம் சொல்ற. உடனே பூர்வபட்சம் அதுக்கு ஒரு ஆட்சேபம் பண்றான், அவன் ஆட்சேபம் பண்றான். சரி சொல்றது சரி, சொர்க்கலோகத்தை வியாபித்திருக்கிறது கொஞ்சம் அது அந்த குணம் உண்டி வைசவான வித்தியெல்லாம் அன்வைக்கும், அதே அநேக சக்திகள் சம்பரான மக்களை தரிக்கிறது பறிக்கிறதுன்னு அது எல்லா வித்தியிலும் வருஷமே. ஏன்னா பிரம்மத்துல எல்லா பிரம்மைகளும் எல்லா பிரம்மங்களும் கொஞ்சம் எல்லா பிரம்மத்திலையும் அதாவது எல்லா உபாசனங்கள்லையும் உபாசிய ஆகாரமான பிரம்மத்துல அநேக சக்திகள் சேர்ந்திருக்கேன், அதனால அது எல்லா வித்தியிலும் வரலாமே அதுவும் வருஷமே. அந்த மாதிரி இந்த எல்லா பூதங்களுக்கும் ஆதி புருஷனா இருக்கிறவன் எம்பெருமான், அது எல்லாத்தையும் ஒண்ணுதானே, அதுவும் வந்துட்டு போட்டுமே எல்லாத்தையும் பிரம்மத்தோட யாராலையுமே போட்டி போட முடியாது அப்படின்னு கொஞ்சம் அதுவும் எல்லாத்தையும் வந்துட்டு போட்டுமே. ஏன்னா எல்லா உபாசியமான பிரம்மத்திலையும் அப்படிதான் இருக்கு, திவ்யாப்தி ஒன்றி வர வேண்டாம், பிரபலத்தில் யாருக்கு இருக்கிறது மட்டும் வர வேண்டாம், மீதி மூணு எல்லாத்தையும் வந்துட்டு போட்டுமே அப்படின்னு ஆட்சேபிக்கிறான் ஒரு பட்சி. அதுக்கு இந்த மாதிரி அவன் சைக்கிறா தெரியவா, ஏன்னா தேசியம் சைக்கிறான் இல்ல ஒரு நியாயம் உண்டு சாஸ்திரங்கள், சன்னியோக சிஷ்டான சகவா பிரவர்த்தி சகவா நிவர்த்தி அப்படின்னு ஒண்ணு, சன்னியோக சிஷ்டான சகவா பிரவர்த்தி சகவா ஒரு குணம் சொல்லப்பட்டிருக்கும், ஒரு குணம் சொல்லப்பட்டதுன்னு வச்சுக்கோங்கோ, அதோடு சேர்ந்த குணங்கள்லாம் அந்த பிரதானமான குணம் எதுவோ அதோடையே வரும், அதோடய போகும், தெரிஞ்சே வராது. நீங்க எத்தனையோ கோயில சிவச்சிருப்பீங்கோ, எத்தனையோ கோயில குணம் தெரிஞ்சிருப்பீங்கோ, அழுவாங்க இந்த பொய்கமணி உதத்தார் பெயாழ்வா மூணு பேர் இருக்கப்பாங்க, அவ திருநஷத்திரத்தை இன்னைக்கு எனக்கு அவ்வளவுதான் தெரியல, தேவபுரம் சமையல பார்த்திருக்கேன். முதலாளர்கள் மூணு பேரும் ஐப்பசி மாசம் திருவோணம் அவிட்டம் சதயம் தொடர்ந்து மூணு நாள், அந்த மூணு நாளுக்கும் புறப்பாடு உண்டு. புறப்பாடுல திருமால் முன்னாடி பொய்கிப்பிரான், அந்த மாதிரி பொதுத்தாழ்வ, அப்புறம் கையாழ்வார், இவன் மூணு பேரும் ஒன்னதான் ஒன்னதான் போவான். மூணு பேர் திருமணியாக சேர மாட்டேன், அவன் கட்சியில தான் வந்தார், இவன் மூணு பேர் தான் பாடினான். ஏன்னா ஒருத்தர் வையன் தகலியா, இன்னொருத்தர் அன்பே, ரெண்டு பேரும் உலகேத்தினான், வையன் தகலியான்னு ஒருத்தர் உலகேத்தினார், இன்னொருத்தர் அன்பே தகலியான்னு பூதத்தாழ்வா உலகேத்தினார், கடைசியில ரெண்டு பேரும் உலகேத்தின பெயாழ்வார் திருக்கண்டேன்னு பிராட்டிய படம் வச்சுக்காரு பொன்மையணி கண்டே. அப்புறம் பெருமாளுடைய ஆயுதங்கள் திவ்ய ஆயுதங்கள், அப்புறம் பெருமாள எல்லாரையும் பாடாரு. இந்த மூணு பேரும் ஒன்னும் வந்தா, அதனால பாருங்க மூணு பேர் ஒன்னா வருவா, மூணு பேருக்கும் மரியாதை உண்டு, மரியாதை உண்டு, ஒருத்தருக்கு உண்டு ஒருத்தருக்கு இல்லைன்னு ரொம்ப அழகா இருக்கும். மூணு பேரும் நிக்கிறது ரொம்ப அழகா இருப்பாவா, அழகா நின்று இருப்பா மூணு பேரும். அது அது சேவிக்கணும், சேவிக்கிச்சு ஒரு ஆனந்தம் வரும் பார்க்கோ. ஏமாரி ஆழ்வாராச்சாரியார் திருநட்சத்திரத்தான் ஆனந்தமா அனுபவிக்கிறவன், சண்டையோட அனுபவிக்கிறவன், போட்டி போட்டு சண்டை போடுவான், போட்டி போட்டு கைங்கரியம் உண்டு. அதனால திருமணம் எல்லாம் கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கிறது. வெறும் நாள்ல ஒரு பிரசாதம் கூட ரெண்டு இருக்காது. ஆனா ஒரு பஞ்சபர்ம வஸ்தம் உடனே அற்புதமான கஷீராணும், ஏதோ ஒரு கேசரி, ஏதோ ஒரு பட்சியம் போட்டு போட்டு பண்ணுவான். நித்தியம் பண்ண சொல்லுங்க, உத்தம் பண்ண மாட்டான். அன்னைக்கு முடிஞ்சு நல்லா பண்றான். அற்புதமான கோஷ்டி இவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மூணு ஆழ்வார்களும் ஒன்னா வருவா, ஒன்னா போவா. இதான் சன்னியோக வித்தானம் சகவாத்திரம் சரி சகவான். மேல போன ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமன் இருந்தா லக்ஷ்மணன் இருப்பார், லக்ஷ்மணன் இல்லாம ராமனால போக முடியாது. பகிப்பிராணி பகிப்பிராணம், உள்ளுக்குள்ள பிராணம் இருக்கு, வெளியில இருக்கிற பிராணம் லக்ஷ்மணன் பெருமாளுக்கு. அந்த மாதிரி இளைய பெருமாள் இருந்தா பெருமாளுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா வருவா, ஒன்னா போவா. இங்க பகவத் கைங்கரியம், ஆனால் சத்ருகுணனும் பகவத் கைங்கரியம் பண்ணும் பரதாரம். என்ன என்ன அழகா காமிச்சு கொடுக்கிற வால்மீகி, பெருமாள் எப்படி வாழ்ந்து காமிக்கிற, நான் பகவான் எனக்கு பக்தனா இருக்கான், பரதாழ்வான் பரம பாகவதன். அதனாலதான் பாருங்க லக்ஷ்மணன் பெருமாள்கிட்ட சண்டை போடுவேன், சண்டை போட்டு கடைசியில் அடங்கி போவேன். பரதாழ்வன் அப்படி இல்லை, பெருமாள் என்ன சொல்றாரோ அது அப்படியே சிறப்பா வகிப்பார், சிறப்பா வகிப்பார். அதனாலதான் லக்ஷ்மணன் வச்சிருந்த சுக்ரீவனை பார்த்து சொல்ற சோழவருமே எல்லாருமே பரத மாதிரி ஆயிட முடியுமா. சுக்ரீவனை பார்த்துட்டு வெளி நாடுவானுடைய பரணாகதி எப்போ எல்லாரும் பரதாழ்வான மாதிரி ஆயிடுவானா, சொன்னதை அப்படியே கேட்போம். பரதாழ்வார் அந்த பாகவத காஷ்டா போட்டோம் தெரிஞ்சிருக்கும். இதான் சன்னியோக சித்தானம் சகவாப்தி பகவான். இப்ப இங்க விஷயத்துக்கு வாங்குவோம். இப்போ திலோகத்தை வியாபிச்சிருக்கிறது, அதோட சேர்ந்து சக்திகளுடைய சேர்க்கை. அந்த மாதிரி முதல் ஆதி புருஷன் இவன், அது மாதிரி இவனோட யாரும் போட்டி போட முடியாது. எப்படின்றதெல்லாம் இந்த ஒரு குணத்தோடு எல்லாம் மூணு சேர்ந்து வந்துருக்கு. ஏன்னா தந்தையும் எங்கேயும் இருக்கிறது தானே, நானும் ஒரே இடத்துல தானே இருக்கு. ஒன்னா வந்துருச்சு, வந்ததுன்னா ஒன்னா வரும், ஏன்னா ஒன்னா போயிடும். அதனால எந்த வித்தியில ஔபாதிகமான மகஸ்தான் மகத்துவஸ்தானம் இருக்குமோ அங்க ஒண்டிதான் இந்த நாலு குணங்கள் சேரும். எல்லா இடத்திலையும் சேராது, எல்லா இடத்திலையும் சேராது. இது காரணம் சாமர்த்தியம், அந்த குணம் அந்த சாமர்த்தியம் இருக்கு. எந்த வித்தியில சேரணுமோ அதற்குரிய சாமர்த்தியம் இருக்கு, அதுலதான் அன்வயிக்கும். எல்லா இடத்திலையும் அது அன்வயிச்சாது. ஆகவே இதான் விஷயம், ஒரு அனாரத்தியாதீதமான வாக்கியம், ஒரு வித்தியையோ ஒரு கர்மாவோ எதுவுமே இல்லாத ஒரு வாக்கியம். அந்த வாக்கியங்கள் சில குணங்கள் சொல்லப்படும், அந்த குணங்கள்லாம் எங்க போகும் சந்தேகம் உண்டு. எல்லாத்திலையும் போட்ட வேணும் பெருமாள் குணம் தானே, அது வராது. எந்த இடத்துல அதுக்கு சாமர்த்தியம் இருக்கோ அங்க ஒண்டிதான் அது அன்வைக்கும், எல்லா இடத்துலயும் அது அன்வைக்குவேன். ஏன்னா சாமர்த்தியம் இல்லை. அதனால அனாரத்தியாதீதமாக இருந்தா கூட அதுக்கு ஒரு நியதி இருக்கு அப்படிங்கறத இந்த அதிகரணத்துல சுவாமி ஸ்லோகமாக தாய்க்கிற. இப்போ அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னுட்டு பாருங்க. சம்பிரத்யாதிர்குணமுக பிரகரண பதனா பாவத சர்வ வித்யாசு அகதிக்கோஸ்தாபித்தகடித்தபுஷித்தேகமே சனவசாத்துணவு சம்பிரதி சக்திகளுடைய சம்பரணம், சேர்க்கை. அத மாதிரி அந்த மாதிரி கல்யாண குணங்களுடைய லோகம் ஒரு சமுத்திரம் மாதிரி ஒரு சமுதாயம். அந்த குணங்கள்லாம் பிரகரண பலனாக பாவத்தை ஒரு பிரகரணம் ஆரத்திய அதீதம் இல்ல அனாரத்திய அதீதம். ஒரு பிரகரணத்துல இவைகள் படிக்கப்படல. பிரகரணம் எடுத்தான் அபாவத்தா ஒரு பிரகரணத்துல படிக்கப்படாததால் பிரகரணம் அபாவத்தா ஒரு பிரகரணத்துல படிக்கப்படாததால் சர்வ வித்யாசு அந்நியே அனைத்து வித்தியைகள்லையும் இது அன்வயிக்கட்டுமே அவ்வாறு சொன்னால் அது சரி என்ன அது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு அகதிகதா நீ சொல்றதெல்லாம் சரி எல்லா குணங்களும் பிரம்மத்துக்கிட்ட இருக்கு அதை இந்த நாலு குணத்தையும் சேர்த்து விட்டா தவறு இல்லை. ஆனாலும் கூட அகதிகதா கதி இல்லை. ஏன் கதி இல்லைன்னாக்கா ஏதோ ஒரு விஷயம் இருக்கே அல்பஸ்தானம் மகஸ்தானம் ரெண்டு இருக்கு. அந்த ஸ்தானங்கள் இருக்கச்ச எந்த ஸ்தானத்துல எது சேரணுமோ அதுதான் அந்த ஸ்தானத்துல சேரும். இங்கேயோ திவ்யாப்திங்கிறது ஒரு லிங்கம் ஒரு அடையாளம். ஒரு லிங்கம் சாமர்த்தியம் அந்த சாமர்த்தியத்தோட கூடின ஒரு அடையாளம் சாமர்த்தியத்தோட கூடின அடையாளம் அது எங்க இருக்கோ அங்கதான் அது அன்பே. அதனால சொல்ற அகதிகட்டாக ஒரு கதி இல்லை. ஏன்னா இந்த சாமர்த்தியம் வந்துருச்சு சாமர்த்தியம் இருக்கவே அங்கதான் அன்வைக்கும் அங்கதான் அன்வைக்கும் அது. அதனால அப்படின்னுட்டு லிங்கதா சாமர்த்தியத்தினால இங்கதான் கொச்சித்து ஸ்தாபித்தா சில இடங்கள்ல நிரூபிக்கப்பட்டது ஸ்தாபிக்கப்பட்டது. அதனால அங்க எப்படி இருக்கோ அப்படிதான் அது. இது பூர்மீமாம்சையில நிறைய சொல்லிருக்கார். அத மாதிரி வேதாந்தத்திலையும் அப்படித்தான் வேதாந்தத்திலையும் அந்த மாதிரிதான் இது பண்ணணும். நீங்க இதை ஸ்தாபிக்க எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா மகஸ்தானம் மகஸ்தானம்ன்றது திவ்யாப்தி. அந்த திவ்யாப்தின்றது இந்த அல்பஸ்தானத்துல அன்வயிக்காது. பானுக்குள்ள யானையை போட முடியாது. இது வந்து ஹிரதாயத்தனம் ஹிரதயத்துக்கு ஆதாரமா இருக்கு. அதுல இந்த அன்னைக்குவே அதனால மகஸ்தானத்தோட கூடினதுன்றது திலோக வியாப்தி. அந்த லிங்கம் அந்த குணமானது இந்த இடத்தெல்லாம் வராது வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்ற அல்பஸ்தானாசு வித்தியாசம் வேற வித்தியை சாண்டில்ய வித்தியை உபகோசல வித்தியை அது மாதிரி நாசிகேதாகி இதெல்லாம் என்னது ஹிரதய குகையில் இருக்கக்கூடிய எந்திரமான உபாசியமாக உடையவைகள். அந்த மாதிரி இடங்கள்ல வித்யாசு அகடித உபுஷா அகடிதம் அதுல சேராது. இந்த சொர்க்கலோகத்தை யாபிச்சிருக்கிறதுன்றது இந்த அல்பமான இடங்கள்ல வரவே வராது சேராது. அகடித உபுஷா அந்த ரூபமானது இங்க சேராது. தனக்கு எங்க விபுலமான ஸ்தானத்துலதான் இது போகும். விபுலம் வியாபிச்சிருக்கிற இடத்துலமான இந்த சொர்க்கலோக வியாப்திங்கிறது சேரலாம். ஆனால் உதயாயதனம் முதலாளிகள்லாம் இருக்க அதர இவைகள் சேரவே சேராது சேராது. அதனால அல்பஸ்தானாசு வித்தியாசு அகடித வபுஷாக அதுல கடிதமாகாது சேராது ஒத்து வராது பொருந்தி இருக்காது. அப்படிப்பட்ட உடம்பு உடையவன் அந்த இடத்துல. அதனால சோஜிதஸ்தானத்தை தனக்கு எது உச்சிதமோ அதுலதான் அந்த ஸ்தானத்துல இருக்கும். எது திவ்யாப்தே சொர்க்கலோகத்தை வியாபித்திருக்கிறது கொஞ்சம் அது தனக்கு எது உச்சிதமோ அந்த ஸ்தானத்துல தான் இருக்கும். அது எது மகஸ்தானம் வைஸ்வான வித்தியை அந்த மாதிரி வித்தியைகள் அதுலதான் நினைக்கும். ஏன்னா இது அந்த விரோதம் வருதோ இல்லையோ ஔபாதிகமான விரோதம் வருது. அல்பஸ்தானத்துக்கும் ஔபாதிகமான அல்பஸ்தானத்துக்கும் ஔபாதிகமான மகஸ்தானத்துக்கும் விரோதம் வருது. விரோதம் வரச்ச இதுவோ திவ்யாப்தின்றது ஔபாதிகமான மகஸ்தானம் அது சாண்டில்ய வித்தியை தாரவித்தேன்ற போற இருக்கக்கூடிய அல்பஸ்தான வித்தியைகள்ல அன்வைக்கவே அன்வைக்க முடியாது. அதனால அதுதான் அது சரி. இப்போ சக்தி சம்பரணம் இதெல்லாம் எல்லா வித்தியிலும் வருஷமே அப்படின்னாக்கா ஏக மந்திரே சகப்படனவசா, ஒரே மந்திரம் ஒரே வாக்கியம் அந்த வாக்கியத்துல படிக்கப்பட்டிருக்கிறது, ஒரே மந்திரத்துல படிக்கப்பட்டிருக்கிறதுனால தஸ்தமஸ்தானினோன், அதாவது திவ்யாத்தின் இருக்கு, அந்த திவ்யாத்தி எங்க போகும்னு நிர்ணயம் பண்ணிட்டோம். அப்ப மீதி இருக்கிற குணங்கள்னா அந்த திவ்யாத்தி இருக்கோழத்தை ஞாபகத்தில் இருக்கிறது குணம், அது எங்கெங்கெல்லாம் போகுமோ அங்கங்க தான் இது போகும், எல்லா இடத்துலையும் போகவே போகாது. ஏன்னா ஒன்னா போகும் ஒன்னா வரும், தன்னியோக திருஷ்டானம் சகவா பிரவர்த்தி சகவான் பிரவர்த்தி அது சொல்ற அந்நே, அதாவது ஜேஷ்ட ரீதி சம்பரணம் ஆதி புருஷத்துவம் அந்த மாதிரி அனன்யாதாரத்துவம் அந்த சமத்துவம் அவனுக்கு சமம் யாருமே இல்லை, அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் அந்த மாதிரி இருக்கிற குணங்கள்லாம் இருக்கு. இவைகள்லாம் தஸ்தமஸ்தானினா திலோக வியாப்தி எங்க இருக்குதோ அங்கதான் அவர்கள் சேர்ந்திருக்கும், அது எங்க போனாலும் அங்க போகும், அது போகாதது இது போக. இதான் சன்னியோக திருஷ்டானம், பக்கத்துல எந்த பிரதான குணம் இருக்கோ அதுல மீதி குணங்கள்லாம் படிக்கப்பட்டிருக்கும், அவைகள்லாம் சிஷ்டானம் அதாவது உபதேசிக்கப்பட்ட குணங்கள், அவெல்லாம் சகவாப்பிவர்த்தி சகவானவர் ஒன்னா போகும் அல்லது ஒன்னா வரும் அப்படின்னுட்டு அங்க சொல்லிருக்காரு அந்த நியாயத்துல. அதனால இந்த துரோக வியாப்தி எங்க இருக்கோ அங்கதான் இந்த கல்யாண குணங்கள் எல்லாமே அமையும், அது போகாத இடத்துல இவையெல்லாம் போகாது. அதனால இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது இதான் அனாரத்தியாதீதமான வாக்கியங்கள்ல சொல்லப்பட்ட கல்யாண குணங்கள், அது எங்க சாமர்த்தியம் இருக்கோ அங்கதான் அவைகள் அமையும். இதெல்லாம் சொற்புலோகத்தில் யாருக்கு இருக்கிறதுன்றது மகஸ்தானம், மகஸ்தானமானது அல்பஸ்தானங்கள் வராது, இவைகள் ரெண்டுமே அவபாதிகஸ்தானம். அதனால அனந்த சத்தமும் இதுக்கு விரோதம் கிடையாது, அது சுவாபிகமான வியாப்தி. இதுவோ அல்ப வியாப்தியோ மகத்யாப்தியோ நமக்கு உபாசனத்துக்கு அப்படிங்கறத இந்த அனாரத்தியாதீத விஷயமான விஷயத்துல இந்த ஸ்லோகத்துல இந்த அதிகாரத்துல சுவாமி ஸ்லோகத்தான் இப்ப பாருங்க சம்பிரத்யாதிர்குணௌகஃபிதவ்யாப்தேகமந்திரேஸ்தானே இதுல ஒரே ஒரு சூத்திரம் தான் சம்பிரதி திவ்யாப்தி அப்படின்ட்டு, சம்பிரதி திவ்யாப்தி சம்பரணம் சக்திகளுடைய சேர்க்கை, அநேக சக்திகளுடைய சேர்க்கை அவைகள் அந்த மாதிரி திவ்யாப்தி திலோகத்தை வியாபிச்சிருக்கிறது. இது ரெண்டுத்தையும் ஒண்ணு இதான் ரெண்டுதான் பிரதானமான குணம், அதுல திலோக வியாப்தி ரொம்ப பிரதானமான குணம், அது அதுல சொல்லணும்னாக்க ராமனுக்கு தம்பி லக்ஷ்மணனுக்கு அண்ணா ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிக்குமா, பகவானுக்கு பக்தனிட்டு சொன்னா பிடிக்குமா, பக்தனுக்கு பகவானிட்டு சொன்னா பிடிக்குமா, ஏன்னா ரெண்டு பேரும் ஒண்ணுதான் பப்பு தெரியவே மாட்டான் அந்த மாதிரி ஆகுது. இது சம்பரணம் வந்து திலோக வியாப்தி ரெண்டும் ஒன்னா ஏகவத்பாவம் ஒரே வஸ்துவாயிடுது, சுமாகாரத்துல இருந்து ஏகவத்பாவம் அது ரெண்டும் சம்பிரதி வியாப்திச்சை அவைகள் ரெண்டும் சம்பிரதியும் சம்பரணமும் சக்திகள் சேர்ந்து இருக்கிறதும் திவ்யாப்தி சொர்க்கத்தை வியாபிச்சு இருக்கிறது இவர் ரெண்டுமே. அதனாலேயே எதனாலே என்ன அர்த்தம் போன சூத்திரத்தை சொன்ன பாருங்க தான் ஆதித்ய மண்டல ஸ்தானம், அக்ஷி மண்டல ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை விட்டுதானே ரூபபேதம், வித்யாபேதம். அந்த மாதிரி இங்க கூட ஸ்தான பேதம் இருக்கு. திவ்யாப்தி சொர்க்கலோகத்தில் வியாபித்து இருக்கிறது என்ற அசகா அப்படின்னாலும் ஏவ காரணம். அந்த காரணத்தினாலேயே வேறாய் இருக்கிறது, ஸ்தானம் வேறாயிருந்தாலேயே ஸ்தானம் ஸ்தான பேதம் இருக்கிறது. திரோகம்ன்றது வியாபித்திருக்கிறது மகத்துவம், மகஸ்தானம். தாண்டில வித்தியாதிகள்லாம் அல்பஸ்தானம், அதனால ஸ்தான பேதம், ஸ்தானபேதம் இருக்கிறதுனாலேயே இதெல்லாம் வரையறுக்கப்படுகின்றது, ஸ்தாபிக்கப்படுறது. எங்க அன்வைக்குமோ அங்கதான். அதனாலதான் இங்க சொல்றது யாயாம் திருவியாக யாமான் வாயமா காரணா பாவானேஷோ அந்தரிஷயே. அதாவது யாயாம் திருவியாக யாயான் அந்தரிக்ஷம் அப்படின்லாம் சாண்டில் இருக்கு. அதாவது பூமியை காட்டிலும் பெருசு, ஆகாச காட்டிலும் பெருசு. அதாவது இந்த இது சொல்றோம் பாருங்கோ, சூகம் தகுனையில் பெரிய தரணம் மர சோதி ஓம் சூகம் தகுனையில் பெரிய அப்படின்லாம் சொல்லும் பாருங்கோ. எல்லாம் ரொம்ப வரிசையா வரும், பிரகதியை காட்டிலும் மத்த காட்டிலும் மித்த காட்டிலும் வரிசையா திருவாரா இருக்கு சொல்றது. அதெல்லாம் காட்டிலும் வியாபிச்சிருக்கக்கூடிய இந்திரமான் அப்படிப்பட்டவன் நம்ம அனுபவித்துக் கொடுக்குறோம். இந்த ஜலோக வியாப்தியை எடுத்துருக்கான், அதுதான் உபாசனத்துக்கு. அதனால எல்லா வித்தியைகளும் அன்வைக்காது. அனாரத்யாதி போன்றது அப்படித்தான் இந்த இடத்துல இருக்கு. எந்தெந்த இடத்துல அன்வைக்குமோ அந்தந்த இடத்துல தான் அன்வைக்கும். சம்பதி திவ்யாப்தி அதாக அந்த காரணத்தினாலேயே எந்த காரணம் ஸ்தான பேதம் இருக்கு. ஜலோக வியாப்தின்றது சொர்க்கலோகத்தில் வியாபி, சொர்க்கலோகம்னு ஒரு ஸ்தானம். அதே ஹதயாயுதம் என்ன ஹதயத்துள்ள இருக்கிறது ஸ்தானம், ஸ்தான பேதம் இருக்கிறதுனால அனாரத்யாதிகளா இருந்தா கூட அது எந்த வித்தியில அன்வைக்க முடியுமோ அதுலதான் அன்வைக்கும் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தாலயம் இந்த அதிகரணத்தினாலையும் சொல்லப்பட்டிருக்கு. அது சுவாமி தேசம் சோழத்தினால சாதிச்சிருந்தாங்க. கவிதாட்சிமாய கல்யாணம் பிரஜாபினேன் ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.